காதல் பாட்டு பாடுது, கண்ணும் கண்ணும் பேசுது, காதல் பாட்டு பாடுது. ஆளுங்களை சேர்ந்துக்கிட்டு ஆடுறாங்க டான்ஸ், அழுங்கத்த வேகம் கொண்ட அடிக்கலாம் காத்து. கண்ணும் கண்ணும் பேசுது, அது காதல் பாட்டு பாடுது. வேகம் போட்ட அடிக்கலாம் டான்ஸ்.